ஹர ஹர மகாதேவ கீ. நாங்க எல்லாரும் வேலை வெட்டி இன்று தினம் தண்ணி அடிக்கிறோம். பஞ்சடிச்ச பைத்தங்க போத்து எங்க சித்தப்பா இந்த பொண்ணு செட்டப்பா டிப் டாப்பா கெட்டப்பா பார்த்தா பரவசம் என்ன தப்பு செஞ்சாலும் பாட்டி நிலவில வட சுட்ட கதை அதன் அறி வந்து சுட்டதால எங்க விட்ட தடை கொஞ்சம் இன்னொரு பாட்டில் சொல்லமா என்னம்மா குடிக்கிறமெல்லமா ஊத்தி குடி கொஞ்சம் வேகமா தொண்டையில கெமிக்கல் சொகமா இன்னொரு பாட்டில் சொல்லமா குச்சு போத்து சாப் குச்சு போத்து சாப் குச்சு போத்து சாமிச்சி குச்சு போத்து சாப் குச்சு போத்து சாப் குச்சு போத்து சாப் குச்சு போத்து சாமிச்சி குச்சு போத்து சாப் குச்சு போத்து சாப் குச்சு போத்து சாப் குச்சு போத்து சாப் நாங்க எல்லாரும் ராகோ குச்சு போத்து சாப் குச்சு போத்து சாப் பாடசாலையில படிப்பு எனக்கு கேரல கிரிக்கெட் பந்தாட்டம் செஸ்லையும் தேரல கண்டுபிடிச்சன எனக்கு என்ன ஒரு வேலைய கொஞ்சம் கட்ட பைய ஊருக்கு நான் தருதல வாட்டா போட்டு வோட்கா ஷாட்ஸா ஷாப்பா சிக்ஸுக்கு கப்புல சிப்பா தண்ணி அடிச்சா என்ன தப்பா ட்ராப் ஹவுஸ் இது ஒல்லி குச்சி ராப்பா கம்மா கரையில போத்தில் கையில சைக்கிள் செயினி இந்த குச்சி பையில ஓர கண்ணல நீ என்ன பாக்குற தாறு மாறா கண்ணால் என்ன சாய்க்கிற பச்சை பச்சையா நடு காட்டுக்குள்ள கட கரையில காத்தடிக்க சீன்ஸ் சிச்சுவேஷன் ஓகே புள்ள என்னும் ஒரு போது சொல்லு ஊத்திக்க கப்புக்க என்னம்மா குடிக்கிற மெல்லமா ஊத்தி குடி கொஞ்சம் வேகமா தொண்டையில கெமிக்கல் சொகமா இன்னொரு பாட்டில் சொல்லமா என்னம்மா குடிக்கிற மெல்லமா ஊத்தி குடி கொஞ்சம் வேகமா தொண்டையில கெமிக்கல் சொகமா இன்னொரு பாட்டில் சொல்லமா போத்து சாமச்சே.